பைசா நோட்டை உத்து பதம் காந்தியத்தான் காணும். மாமா கந்தம் தெரியுது என்ன பண்ண நானும். கோவிலுக்குள் போய் பார்த்தேன் சாமியத்தான் காணும். சாமி சேல போல இருக்கும், நீ மட்டும்தான் வேணும் எனக்கு, நீ மட்டும்தான் வேணும். இந்த அடி பழு பழந்தேனும், கற்பூரம் எத்து வண்டி நானும், நீ வேணும் எனக்கு ஒவ்வொரு நாளும். மட்டும்தான் வேணும் எனக்கு, நீ மட்டும்தான் வேணும்.